வணக்கம், இது மலை பேச்சு. நான் உங்கள் ரோனி. இன்று நாம் பார்க்கவிருக்கும் நூல் சி ஜின்பிங், ஹவு டு ரீட் கன்ஃபியூசியஸ் அண்ட் அதர் கிளாசிக் திங்கர்ஸ். சான் செங்ஸி என்ற சீன எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். சிஎன் டைம்ஸ் புக்ஸ் நிறுவனம் பதிப்பித்திருக்கிறது. 2013-2014 ஆகிய 2 ஆண்டுகளில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் உள்நாடு வெளிநாடுகளில் 100 பேச்சுக்களை பேசியுள்ளார். அப்படி பேசியுள்ளதில் சீன இலக்கிய எடுத்துக்காட்டுகள் அதிகம் இருந்தன. 200க்கும் மேற்பட்ட சீன பழமொழிகள் அப்படிப்பட்ட பேச்சுகளிலிருந்து துவக்கப்பட்டு இந்த நூலில் துவக்கப்பட்டுள்ளது. அவற்றை ஷி எங்கே, எப்படி, என்ன பொருளில் சொன்னார் என நூலாசிரியர் விவரித்து கூறியிருக்கிறார். அதுதான் தாங்கியல் நூல். நூலில் உள்ள மேற்கோள்கள் கல்வி, அரசு, அறிவியல் என பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பிரிவுக்கு 25 முதல் 35 வரை மேற்கோள்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மேற்கோள்களை கூறிவிட்டு அதை அதிபர் ஷி எப்படி பயன்படுத்தினார், என்ன பொருளில் அதை பார்க்க வேண்டும் என்று கூறிவிட்டு விரிவான விளக்கத்துக்கு செல்கிறார்கள். இந்த பாதையில் நம் பழமொழியை கருத்தை சொன்னவர் பெயர், அவரது வாழ்ந்த காலம், அவரது சுயசரியை சுருக்கமாக கூறியிருக்கிறார்கள். அறிவு கூர்மை எளிதாக மரணத்தை கையோடு கூட்டி வரும் என்பது போல பெரும்பாலான சீன சிந்தையாளர்கள் தத்துவவாதிகள் தம் சொன்ன கருத்துக்காக, செயல்பாட்டுக்காக சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார்கள், நாட்டை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறார்கள், தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை வாசிக்கும் போது வருத்தமாக இருந்தது. அரசர்களை பொறுத்தவரை யாரை ஆதரிக்கிறோமோ அதை பொறுத்து நம் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படும். அன்று தொடங்கி இன்று வரை அரசரின் அருகே இருப்பவர்களின் நிலை அப்படித்தான். ஆலோசகர்களோ, மந்திரிகளோ, அல்லது கருத்துக்கு ஆதரவாக இருப்பவர்களோ, அதை எப்படி வேணாலும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். இதில் பொய் குற்றச்சாட்டில் தூக்கிலிடப்பட்ட நிறைய சிந்தனையாளர்களும் உண்டு. இந்த சீன அரசு கன்ஃபியூசியஸை கொண்டாடி சீன மொழியை கட்டுத்தரும் மையங்களை உலக நாடுகளில் அமைத்து வருகிறது. வாழும் காலத்தில் கன்ஃபியூசியஸ் தனது வெளிப்படையான கருத்துக்களுக்காக நாடெங்கும் நாடோடியாக வாழ நேரிட்டது. மிகவும் கஷ்டப்பட்டு தனது மாணவர்களோடு அலைந்து திரிந்து உயிர் உழைத்தார். தனது சிந்தனையை செயல்படுத்த வாய்ப்பு கிடைத்தபோது அவற்றை தயங்காமல் செய்தார். அதன் வழியாக மக்களின் அன்பும் கிடைத்தது. எதிரிகளின் கோபம், பொறாமை, வயிற்றுச்சல் ஆகியவற்றையும் சந்திக்க நேர்ந்தது. இந்த நூல் ஷி ஜின்பிங் மேற்கோள் காட்டிய சீன சிந்தனையாக பற்றியது என்பதால் அரசியல் சார்ந்த பழமொழிகள் சற்று தீவிரத்தன்மையுடன் உள்ளன. முதல் பழமொழியாக ஒரு பிரதேசத்தில் நடந்த பிரச்சனையை எப்படி பார்க்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அந்த பிரச்சனை, அதை சார்ந்த விஷயங்கள், மக்கள் நலன் என தொலைநோக்காக பார்க்கும்போதுதான் அதன் வீரியம் தெரியும் என விளக்கி கூறப்படுகிறது. பல்வேறு மக்கள் இனங்கள் இருந்தாலும் அவர்களை ஒத்திசைவாக நீங்கி எதிரியாக கருதாமல் இனப்படுகொலை செய்யாமல் அனைவருக்குமான நலவாழ்வு திட்டங்களை ஒரு நலவாழ்வுக்கான அரசு தீட்ட வேண்டும் என கூறப்படுகிறது. தொன்மைக்கால சிந்தனையாளர் பலரும் அரசு பதவிகள் அல்லது அரசின் ஆலோசகர்களாக இருந்து பல்வேறு தத்துவங்களை, சிந்தனைகளை நூலாக்கி தொகுத்திருக்கிறார்கள். நூலில் அவை பற்றி தெளிவான விவரங்களும் உள்ள வாசகர்கள் மேற்கொண்டு ஏதாவது நூல்கள் படிக்க வேண்டுமென்றாலும் அவற்றை தேடி படிக்கலாம். பொதுவாக சுய முன்னேற்ற சிந்தனைகளை கன்ஃபியூசியஸ் கூறியதாக அதிபர் ஷி கூறியிருக்கிறார். குறிப்பாக வெற்று பேச்சு பேசி விட செயலாக செய்யாமல் இருப்பது, செய்ய முடியாத ஒன்றுக்காக வாக்குறுதி கொடுப்பது, வாக்குறுதியை காப்பாற்றாமல் கைவிடுவது ஆகியவற்றை கடுமையாக கண்டித்து பேசியிருக்கிறார். வாக்குறுதியை சொன்ன சொல்லை காப்பாற்றுவதும் இல்லை, ஆளுமை பலவீனமானது என கன்ஃபியூசியஸ் கூறிய விளக்கம் அப்படியே அளிக்கப்படுகிறது. நாட்டிற்கு ஒற்றை பெரும்பான்மை மதமோ இனமோ பலம் தராது என்பதை, உணவுக்கு வெறும் நீரே சுவை தந்து விடாது என சிந்தனையாளர் சுபோ கியூமிங் குறியீடாக கூறியிருக்கிறார். அந்த பழமொழி திரும்ப திரும்ப படிக்கும்போது பல்வேறு அர்த்தங்கள் நமக்கு புரிபடுகிறது. உள்நாட்டு பொருளை பலவீனமடைந்த நாடு வெளிநாட்டு உறவுகளை வளர்த்துக்கொள்ள முடியாது என லூ சென்ஷியங் என்ற சீன தத்துவியலாளர் கூறியிருக்கிறார். உள்நாட்டில் சாதி, மதம், இனம் என தேர்தல் ஆதாயத்துக்காக மூட்டிவிட்ட ஒரு கட்டுக்கடங்காத நெருப்பில் மக்கள் வெந்து சாகும்போது அயல் நாட்டு உறவில் மட்டும் என்ன வந்துவிடப் போகிறது? ஏதாவது கேள்வி கேட்டாலும் கூட நம் முந்தைய ஆட்சியாளர்கள் தான் காரணம் என குறிப்பிட்டிருக்கும் அகங்காரத்தை என்ன சொல்வது? அப்படியே இல்லை என்றாலும் இப்போது ஆட்சியில் இருப்பது நீங்கள்தானே என மக்கள் கூறினால் அரசின் கையாளாதனம் வெளியே தெரிந்து கொள்ளும் அல்லவா? நாட்டை ஆள்பவர் சிறந்த மனிதராக ஆளுமை கொண்டவராக இருந்தால் மக்களிடையே உள்ள பன்முகத்தன்மையில் இணக்கம் காண்பவராக ஒற்றுமையை உருவாக்குவராக இருப்பார். ஆனால் பதிலாக ஆதாயம் பார்க்கும் மோசமான ஒரு பிரிவினைவாத குணம் கொண்டவராக இருந்தால் மக்களிடையே பூசல்களை தூண்டிவிட்டு ஒற்றுமையை குலைத்து அதில் குளிர்காய்பவராக தனக்கான சுயநலமான பயன்களை பெறுபவராக இருப்பார். என கன்ஃபூசியஸ் கூறியுள்ள கருத்து முக்கியமானது. இன்று உலகில் வலதுசாரி மதவாத சக்திகள் வலிமை பெறுவதை அவரது கருத்து சுட்டிக்காட்டுவது போலவே உள்ளது. நூலில் மாவோ கூறிய கருத்துகள் சற்று கவிதைத்தன்மை கொண்டவை. அவை இராணுவ வீரர்களின் தியாகத்தையும் மக்களின் ஒற்றுமையும் விடுதலை போராட்டத்தையும் பாராட்டு போவை. போரிடத்தில் மாவோ மலை அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்கிறார். பொதுவாக மலைக்கு ஏது அலங்காரம்? சிறிய கொடிய மரக்கன்றுகளா, மலை தொட்டு நிற்கும் மேகங்களா? எவையும் இல்லை. துப்பாக்கியால் வெடிகுண்டுகள் துளைக்கப்பட்ட தடங்கள் என்பதை மாவோ மலை மீது உள்ள அலங்காரமாக காண்கிறார். சொத்து, நீதி, நேர்மை, பெருமை ஆகியவற்றை தவறவிடும் காப்பாற்றாத நாடு பிழைத்திருக்காது என சிந்தனையாளர் கோவன் சொல்கிறார். உண்மையில் இப்படி கூறுவதற்கான காரணங்களை அவர் சீன பேரரசின் வரலாற்றில் அடையாளம் கொண்டிருக்க வேண்டும். ஒரு நாட்டின் அதிபர் உள்நாட்டு வெளிநாட்டு பயணங்களில் சீன கலாச்சாரம் சார்ந்த சிந்தனையாளர் தத்துவத்தின் படைப்புகளை பேசுவது என்பது இயல்பாக நடப்பது அல்ல. அதுக்கு அவர் தொடக்கத்திலிருந்தே தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். சீன அதிபர் ஸீ ஜின்பிங் கிராமத்தில் பல்வேறு வேலைகளை செய்து வளர்ந்தவர். தொடர்ச்சியாக உள்ளூர் நாளிதழ்களில் மக்களின் பிரச்சனைகளை பற்றி விளக்கி கட்டுரைகளை எழுதி வந்தவர். சீன இலக்கியங்களை ஆழமாக வாசிக்காத ஒருவர் அவற்றை பேச்சில் குறிப்பிட்டு பேசுவது மிக கடினம். தேர்தல் ஆதாயத்துக்காக தன்னை சார்ந்தவர்களின் சூழ்நிலைக்காக இயங்கும் ஆட்சித்தலைவர்களிடையே சீன அதிபர் ஸீ மாறுபட்டு தோன்றுகிறார். காலத்தில் தொன்மையான கருத்தாக இருந்தாலும் இந்த கன்ஃபூசியஸ் உட்பட செவ்வியல் சிந்தனையாளர்களின் கருத்துக்களை சமகாலத்துக்கு பொருத்தமாக கூறி விளக்குவது சிறப்பாக வந்துள்ளது. சீன கனவு என்பதை கூறிவிட்டு வெளிநாடுகளுக்கு இன்பச்சுற்றுலா என செல்லாமல் முந்தைய ஆட்சியாளர்களை குறை சொல்லாமல் மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக உழைப்பது சாதாரணமல்ல. சீன மொழியில் பேசுவது மட்டுமல்ல, உலகம் முழுக்க கன்ஃபூசியஸ் இன்ஸ்டிடியூட் என்பதை தொடங்கி பல்வேறு நாட்டினரும் மொழியை கற்றுக் கொடுக்கும் செயல்பாட்டை பல்லாண்டுகள் செய்து வருகிறார். இந்த வகையில் ஸீ ஜின்பிங் முக்கியமான ஒரு ஆட்சித்தலைவர். ஒரு மொழி காலாவதியாகிறது என்றால் அதிகாரம் இருப்பதற்காக அதை மிரட்டி மக்களை கற்றுக்கொள்ள செய்வது எந்த பயனும் இல்லை. வழக்குழிந்த மொழியில் பூர்வ மக்களை சாலையின் ஓரத்தில் நின்று பலகாரங்களை விற்று பிழைக்கிறார்கள். அது உள்நாட்டில் இடம்பெயர்ந்து அதே பலகார பாரம்பரியத்தை தொடர்கிறார்கள். சீனாவில் உள்ள தொழில் நிறுவனங்கள் பல்வேறு உலக நாடுகளுக்கு தொழிலை தொடங்கி வளர்ந்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் சீன மொழி பிற நாட்டினரால் கற்றுக்கொள்ளும் மாதிரி சூழ்நிலை உள்ளது. ஒரு வெறும் வெட்டி பேச்சால் சுதந்திரத்தை கொண்டு எந்தவித ஆக்கப்பூர்வ மாற்றங்களும் செய்ய முடியாது. சீன அதிபர் ஸீ ஜின்பிங் தனது நாட்டு கலாச்சாரத்தை, பழமொழியை தனது பேச்சு வழியாக வெளியுள்ள கொண்டு சென்று வருகிறார். சீனாவோ அதிபரோ பிடிக்காது என்றாலும் கூட சீன பழமொழிகளை அதை கூறிய சிந்தனையாளர்களை அறிய நூலை வாசிக்கலாம். அந்த வகையில் நூல் சீனாவை பற்றி அடையாளம் கண்டுகொள்ள உதவுகிறது. நூலின் படிவும் சிறப்பாக உடைய பெற்றுக்கொள்ளது. இது மலை பேச்சு பாட்காஸ்ட். நான் உங்கள் ரோனி. நன்றி.